വളരെ മൗനമാ മൗനം വേദമാ வந்து கண்கள் மெல்ல திறந்தே காற்று என்னை பூவே என்னை தள்ளாதிரு காற்று என்னை கிளாதிரு பூவே என்னை தள்ளாதிரு மௌனமே மௌனமே